வாழ்த்துக்கள் ரமேஷ். நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு முன்மாதிரி கிடச்சிருக்கு. ஒரு பயிரினுடைய தட்பவெப்ப நிலையே வடிவமைக்கிறோம் நம்ம. இயற்கையை அப்படிங்கிறது இதுதான். ஒரு பயிர் முழுவதுமாக தன் வாழ்நாளில் வாழ வேண்டிய முழு தட்பவெப்ப நிலை உருவாகும்போது அந்த பயிர் மட்டற்ற மகிழ்ச்சியோடு எல்லா விதமான ஆரோக்கிய சூழலோடு வளர்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ அடுத்து இந்த பதிவில் ஒரு தோட்டத்தையே மிக அற்புதமாக அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு தமிழ் மூதுரை சொல்லுது. அது மாதிரி தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறான். உரங்கிற ஒன்று தேவையே இல்லை, மண்ணே உரம் அப்படின்னு சொல்கிறான். மண்ணும் நீருமே மிக உயர்ந்த விளைச்சலை உண்டு பண்ணுகின்ற காரணிகள் அப்படிங்கிறத ரமேஷ் மீண்டும் தாண்டு நிரூபிச்சிருக்கிறாரு. அதாவது அந்த தோட்டம் கோடையில் ட்ரெஞ்சு மாதிரி எடுத்து ஆழமாக 3 அடி ஆழத்துக்கு அந்த தோட்டத்தை கண்மூடித்தனமாக அந்த மண் காஞ்சிருக்கு. தாகத்தை மிக அதிகமாக ஊட்டி கொண்டது, தாகத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. மிக கடினமாக உழைத்து அந்த மண்கண்டம் தாகத்தை முற்றிலுமாக தன்னுள்ளே உள்ள நீரை எல்லாம் இழந்து, புழுக்கத்தை இழந்து, வெப்பத்தை இழந்து மிக அதிகமான தாகத்தோடு நிற்கிறது. அதுதான் பார்க்குறீங்க. போதுங்கிற அளவுக்கு மேலே அது நீரை குடிச்சு வச்சிருக்கு. அந்த இன்றைக்கி பூமி தோன்றிய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பூமி தான் எல்லா பயிர்களுக்கும், எல்லா விலங்குகளுக்கும், எல்லா தாவரங்களுக்கும், சரியா, எல்லா பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் எல்லாத்துக்கும் வேண்டிய தண்ணியெல்லாம் பூமி தான் குடிச்சு வச்சுக்குது. பூமியிலிருந்து தான் புழு பூச்சிகள் தங்களுக்கு வேண்டிய தண்ணீர் எடுத்துக்குது, நுண்ணுயிர்கள் தங்களுக்கு வேண்டிய ஈரத்தை எடுத்துக்குது, ஓரறி உயிர்கள் தங்களுக்கு வேண்டிய ஈரத்தை எடுத்துக்குது, அருகம்புழு தனக்கு வேண்டிய தண்ணீர் எடுத்துக்குது, ஆலமரம் தனக்கு வேண்டிய தண்ணீர் எடுத்துக்குது, ஆடு மாடுகள் தனக்கு வேண்டியது எடுத்துக்குது. எல்லாருக்கும் வேண்டிய தண்ணியை பூமி தான் குடிச்சு வச்சுக்குது. ஆனால் அந்த மாதிரி இருந்த பூமியை நம்ம வந்து இயற்கைங்கிற பேரில் நீரை உறிஞ்சி கெடுத்துட்டோம். அதனால் இப்போ செயற்கையாக அதை கட்டமைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். அதனால தான் அந்த நீரை உறிஞ்சி வச்சுக்க வேண்டிய ஒரு சூழலை நம்ம செயற்கையாக ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் தாகம் எடுத்த மனிதன் தான் தண்ணீர் குடிப்பான். நனைஞ்ச மண் தண்ணீரை குடிக்காது. அதனால் மண்ணில் உள்ள புழுக்கத்தையும் வெப்பத்தையும் கடத்தி மிக அற்புதமாக அந்த மண்ணை இயக்க நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். நண்பர்கள் யாரும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் அவசியம் பாருங்கள். அல்லது உங்கள் தோட்டத்தில் ஒரு மூலையில் முன்மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான இதை பார்க்க முடியும். சரியா? ஒரு மண், ஒரு நிலம் எப்படி ஒரு பயிருக்கான தட்பவெப்ப நிலையை வடிவமைத்து அந்த பயிரை காப்பாற்றுகின்ற மிக உயர்ந்த ஒரு தாய்மடியை விட சிறந்த ஒன்றாக எப்படி பூமி மாறுகிறதுங்கிறத தான் இதில் பார்க்குறோம். இது புஞ்சையினுடைய மிக அற்புதமான ஒரு மாடலை வடிவமைச்சு நமக்கெல்லாம் முன்மாதிரியாக காண்பிச்சிருக்கிறாரு. நன்றி ரமேஷ், அவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி.